காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். I love you, Roja. I love you, Raja. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். உன் எண்ணம் என்னும் ஏற்றி என் எண்ணை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. உண்மை உண்மை பெண்ணை டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி டொலி. வழக்கையில் வளையல்களான் அல்லவா இன்று வழக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா, இந்த வழக்கையில் வளையல்களான் அல்லவா இன்று வழக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா. இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா, காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான். டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி டலி. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் கதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் டொலி டொலி.